என்ன? தூந்தல் கூரையில் குடிசைய போட்டு கண்கள் ஜன்னலில் கதவினை கூட்டு கண்ணே தலையாட்டு காதல் விளையாட்டு கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன? கண்கள் வாய் பேசுதே பல பல வென பற்கள்.